Gebäude, was stand hier neben den alten Häuschen. సర్వే జనగాజమేవాచార్యమే എല്ലാം നല്ല അമ്പികയിലൂടെ അരുളും ഒരുവരുടെ ആശയങ്ങളും അനവർക്ക് കിടക്കപ്പെട്ട് പ്രാർത്ഥിച്ച് ഇപ്പോഴത് തെരുവടത്താൻ എന്ന് ചൊല്ലക്കൂടിയ സഫര തെരുവിള തെരുവെ അടുത്തു കൊണ്ടു പോകുന്നതിനാൽ ഇത് തെരുവടത്താൻ എന്ന് ചൊല്ലപ്പെടുന്നത് അന്ന വകയിലെ അന്ന ഉത്സവം നികൊണ്ടുപറയുന്നത് ഇപ്പോഴത് അമ്പാൾ വസന്ത മണ്ഡപത്തെ വിട്ട് കിളമ്പി ഉൾവീതി വലം വന്ന് യാഗശാലയിൽ ദർശനം ഉണ്ട് അതിനുണ്ടാക രണ്ടാം വീതി ചുറ്റി വന്ന് മൂന്നാം വീതിയിലെ സഫരത്തിലെ ആരോഹണിത്ത് വരയിരിക്കാണ് അത് അടിപ്പടയിലെ அந்த வகையிலே நீங்கள் கற்பூரச்சட்டி பால்சம்பு போன்றவர்கள் யாகசாலையிலே சுவாமி வந்ததும் நீங்கள் கோபுரவாசலுக்கு முன்னாலே சென்றுவிட வேண்டும் அப்பதான் நாங்கள் சுவாமியை இரண்டாம் வீதிக்கு கொண்டு வரலாம் கோபுரவாசலுக்கு வந்தவுடன் கொண்டு வரப்படும் அலங்காரமாக நிகழ்ச்சிக்கு நில்லுங்கள் திக்கு திக்காக நிற்காமல் சுவாமிக்கு இடம் விட்டு கொடுத்து நல்ல முறையிலே நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று உங்களையும் கேட்டுக்கொண்டு மேற்கொண்டு சபரத்தடியிலே சுவிஸ் நாட்டில இருந்து நல்லூர் ட்ரவல் சர்வீஸ் மூலமாக வந்த அடியவர்கள் தங்களுடைய அர்ச்சனைகளை அங்கே உள்ள மேசையிலே வைக்கும்படி மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம் தொண்டர்கள் யாராவது அதுக்காக ஒத்துழைப்பு செய்யும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் சபரத்தில இருந்து ஒரு 3 மீட்டர் தள்ளி மேசையை போட்டு அர்ச்சனைகளை வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதோடு ஒரு அம்மையார் மடிப்பிச்சை எடுக்க வருகின்றார் அவர்களுக்கு உங்களுடைய காணிக்கைகளை செலுத்தி அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அருகணம் பார்வதி பதஞ்சே Yeah.